இனி என்ன திண்டடி முன்னாடி பின்னாடி விரட்டி நான் உன்ன மிரட்டி வலை வீசி பிடிக்க நினைக்கிறேன் ஏமாற்றம் முழக்க நம நம நம நம நம அடித்தா வெல்லுமே Why am I buying?